கதையா கண்ணாது மூக்கு வச்சு கண்டபடி பேசுதையா கவலை இல்ல காத்திர விடு பதில சண்டிகரே சண்டிகரே கண்ணு போட்டு உங்க மேல கொண்டியில நிக்கிறனே கண்டு ஒழுங்கு பிள்ளடுங்குது கண்டபடி பேசுதையா கவலை இல்ல காத்திர விடு பதில சொல்ல